குயில் பாட்டு சொல்ல, வீட்டு கிளி கேட்டு கொள்ள, பொட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டு கிளி நானுமே. விழுந்தது இள மனசு இருக்கிற சுகம் அது பல தினசு. பாடுதேகம் வாழ்வெல்லாம் யோகம் வாழ்த்துதே யாவும். விதவிதமா விருந்து வச்சு விழிவழியே மருந்து வச்சு விரத்தொடாதில் பல சுகம் வரும் பொழுது. காட்டு குயில் பாட்டு சொல்ல, வீட்டு கிளி கேட்டு கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டு கிளி நானுமே. தெரியுது புது கணக்கு விடுகிற வரையிலும் அது எனக்கு. தடைகளை கடந்தது மலையருவி தனிமையை மறந்தது இளம் குருவி. தேகமே தேனா தேடினேன் நானா, மோகந்தா மூடுதே தானா. தொட தொடத்தான் தொடர் கதையா படப்படத்தான் பல சுவையா, அடிக்கடி மயங்குற வயசு இது தெரியாதா. காட்டு குயில் பாட்டு சொல்ல, வீட்டு கிளி கேட்டுக்கொள்ள, ஒட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டு கிளி நாளுமே. காட்டு குயில் பாட்டு சொல்ல, வீட்டு கிளி கேட்டுக்கொள்ள, கொட்டி வந்த தாளமே கொட்டும் கெட்டி மேளமே, தொட்டணைக்க வேணுமே பட்டு கிளி நாணுமே.